போகும் வழி என்ன? சின்ன கிளியே தன்னந்தனியே பாடும் மொழி என்ன? கங்கை நதியே கங்கை நதியே போகும் வழி என்ன? சின்ன கிளியே தன்னந்தனியே பாடும் மொழி என்ன? பாவமின்றி பழியே சுமக்கும் உங்கள் நிலை என்ன? ஈரமின்றி இதயம் துடிக்கும் இந்த உறவென்ன? சோகங்களே வாழ்க்கையின் வேதமோ? கங்கை நதியே கங்கை நதியே போகும் வழி என்ன? சின்ன கிளியே தன்னந்தனியே பாடும் மொழி என்ன? சித்திருக்கும் உலகம் அறியாதே, இருளில் வசித்திருக்கும் இதழும் நிழலை அறியாதே. மூடு பனியிலே இப்போது வழிகள் தெரியாதே, வீசும் புயலினிலே தீபம் எரியாதே. பாசம் கொள்ளும் நேரிலே ஓசை கிடையாதே. கங்கை நதியே கங்கை நதியே போகும் வழி என்ன? சின்ன கிளியே தன்னந்தனியே பாடும் மொழி என்ன? விளையாட்டு எப்போது முடியும் தெரியாதே, விடியும் திசை என்ன இப்போது அதுவும் தெரியாதே. நாளை எது வாழ்க்கை என்றேனே சொல்லி நடப்பாயோ? பாசம் காளாமல் அங்கேயோ உள்ளம் துடிப்பாயோ? காலம் செய்த கோலம் என்று துன்பம் பொறுப்பாயோ? கங்கை நதியே கங்கை நதியே போகும் வழி என்ன? சின்ன கிளியே தன்னந்தனியே பாடும் மொழி என்ன? பாவமின்றி பழியை சுமக்கும் உங்கள் நிலை என்ன? ஈரமின்றி இதயம் துடிக்கும் இந்த உறவென்ன? சோகங்களே